வைத்தால் ஆட்டும் சென்றல் பொன்னேகம் நம் பந்தல். இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் போர் கவிதை. இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை. ரோஜா வைத்தால் ஆட்டும் தென்றல் பொன்னேகம் நம் பந்தல், உன் கூந்தல் என் ஊஞ்சல். Oh, mm-hmm.